ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம். ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம். பூவின் இதழெல்லாம் மௌனராகம், மௌனராகம். ஒவ்வொரு இலையிலும் தென்துளையாடுதே, பூவெல்லாம் பூவெல்லாம் பரிமழை தேடுதே. நம் காதல் கதையை கொஞ்சம் சொல் சொல் சொல் என்றதே. ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம். பூவின் இதழெல்லாம் மன்னராகம், மன்னராகம். இதயத்திலே இன்று ஒரு இசை தட்டு சுழலுதடி. புதிய இசை, ஒரு புதிய திசை, புது இதயம் இன்று உன் காதலில் கிடைத்ததடி. மங்கராகம், மங்கராகம். காதல் கதையை கொஞ்சம் சொல் சொல் சொல் என்றதே. ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம். பூவின் இதழெல்லாம் மௌனராகம், மௌனராகம்.